என் கட்டில் சொல்லும் கேட்டால் நான் சுத்தி சுத்தி துடிப்பதே அதை கூறுமோ? நீலத்தின் மட்டைகள் என் விறுவிறு நடனத்தால் தேய்ந்ததை காட்டுமோ? வரி வரியாய் எழுதிடும் வசனங்கள் நான் மீண்டும் மீண்டும் அளிப்பது ஏனோ? உன்னோட பேசிக்குள்ள அடிக்கைக்கை தூக்கி கீழே எறிந்தும் உடைவதும் ஏனோ? மேதக்கும் கப்பல் மேலே நடக்காமல் தடக்கிறேன், புண்பட்ட பூனையாகி எனக்குள்ளே வாழ்கின்றேன். செங்கல் மேல் கட்ட அடித்தளம் கீழே காணவில்லை ஏனோ? எந்த மூச்சு காற்றும் சேரவில்லை கண்மூடினாலும் முகம் காண, முகத்தின் கரையால் நீரோட என் உறவு வேண்டாம் நீ தள்ளி போக தாங்குமா? நெஞ்சம் விண்வழி கூட சுருங்குதே, கடித்த காயம் கூட காய்ந்தாரும் எனக்குள் மட்டும் பக இருளாயிருக்கும். செழித்த உடற்குள்ளே குளிர் தாங்கும் உடைந்த மனம் உன் குரல் கேட்டால் இடிக்குமோ? உன் குரல் கேட்டால் இடிக்குமோ? தடக்கி தடக்கி உன் சம்மதத்தை ஏங்கி வந்தேன், வேண்டாம் போகாதே சொல்லும் முக்குரலை நான் மூடி வைத்தேன். யார் எவரும் தேவையில்லை என் வாழ்வே நீதானே தான் நான் சொன்னேன். பன்னாலே துன்பம் மூச்சு நிக்க இனிக்குமா? சாய்ந்த கோபுரம் நான் உன் முகம் காண நிமிர்கிறேன். உறக்கத்தில் நீ மறைந்த அச்சம் கொண்டு முழித்திருந்தேன். பூச்செடியாயிரம் கூர்த்து உன் வாசல் வந்து காவல் நான் நின்றேன். ஜன்னல் வழியில் உன்னருகில் நிற்பது யாரு பண்ண? நீ என்னை கழட்டி என்னொருத்தன் அணிக்கிறான், நான் சொல்ல கவிதையை தவறாமல் இசைக்கின்றான். தாயோட உறவை மறந்த சிறு குழந்தை நான் ஏனோ? எந்த மூச்சு காற்று சிரிக்குதே கண்மூடினாலும் முகம் காண, முகத்தின் கரையால் நீரோட என் உறவு வேண்டாம் நீ தள்ளி போக தாங்குமா? நெஞ்சம் விண்வழி கூட சுருங்குதே, கடித்த காயம் கூட காய்ந்தாரும் எனக்குள் மட்டும் பக இருளாயிருக்கும். செழித்த ஊடக்குள்ளே குளிர் தாங்கும் உடைந்த மனம் கூற கேட்டால் இடிக்குமோ? உன் குரல் கேட்டால் இடிக்குமோ?